கையில புஷ்பாட்சதை எடுத்துக்கொண்டு, கணானாம் த்வா கணபதி கும்ஹவாமகே கவிங்கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நூதிபிஸ் சீதசாதனம் மகாகணபதயே நமஹ அஸ்மின் ஹரித்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் த்யாயாமி ஸ்ரீ மகாகணபதிம் ஆவாகயாமி என்று சொல்லி புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையாரின் மேல் சமர்ப்பிக்கவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மீது சமர்ப்பிக்கவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. உத்தரணியில் சிறிது ஜலத்தை எடுத்து சுவாமிக்கு பக்கத்தில் விடவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. மறுபடியும் உத்தரணியில் சிறிது ஜலத்தை எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு பக்கத்தில் விடவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. உத்தரணியில் சிறிது ஜலத்தை எடுத்துக்கொண்டு சுவாமிக்கு பக்கத்தில் விடவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ ஔபசாரிக ஸ்நானம் சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பத்தில் ஜலத்தை தோய்த்து சுவாமியின் மீது தெளிக்கவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி சுவாமிக்கு புஷ்பம் அக்ஷதையே சமர்ப்பிக்கவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ யக்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. சுவாமிக்கு புஷ்பம் அக்ஷதையே சமர்ப்பிக்கவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ கந்தாந்தாரயாமி. மஞ்சள் பிள்ளையாரின் மீது சந்தனம் வைக்கவும், அதன் மீது குங்குமம் வைக்கவும். ஸ்ரீ மகாகணபதயே நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதைகள் போடவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ அலங்கரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி என்று சொல்லி சுவாமிக்கு புஷ்பம் அக்ஷதை சேர்க்கவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ புஷ்பைஹி பூஜயாமி. சுவாமிக்கு ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை போடவும். ஓம் சுமுகாய நமஹ ஓம் ஏகதந்தாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணகாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் கணாதிபாய நமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷாய நமஹ ஓம் பாலச்சந்திராய நமஹ ஓம் கஜானனாய நமஹ ஓம் வக்ரதுண்டாய நமஹ ஓம் ஷூர்பகர்ணாய நமஹ ஓம் ஹேரம்பாய நமஹ ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ ஓம் சித்திவிநாயகாய நமஹ ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி என்று சொல்லி புஷ்பம் அக்ஷதைகளை சுவாமி மீது போடவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ தூபமாக்ராபயாமி என்று சொல்லி சுவாமிக்கு ஊதுபத்தி காட்டவும். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ தீபம் தர்ஷயாமி என்று சொல்லி மஞ்சள் பிள்ளையாருக்கு தீபத்தை காட்டவும். சுவாமிக்கு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு நைவேத்தியம் செய்யவும். ஓம் பூர்புவஸ்ஸுவஹ தத்ஸவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத் தேவஸவிதஃ ப்ரசுவ சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி ஸ்வாஹா ஓம் ப்ராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வ்யானாய ஸ்வாஹா ஓம் புதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் ப்ரஹ்மணே ஸ்வாஹா ப்ரஹ்மணிம ஆத்மா அமிர்தத்வாய ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ కదలీఫలం నివేదయామి, మధ్యే మధ్యే పానీయం సమర్పయామి. ఉద్ధరణీయిల్ తీర్థమెడుతు కిண்ணத்தில் விடவும். అమృతాభిధానమసి ఉత్తరాపోషణం సమర్పయామి. ఉద్ధరణీయిల్ తీర్థమెడుతు కిண்ணத்தில் விடணும். తాంబూలం సమర్పయామి సర్వోపచారాన్ సమర్పయామి. ఉద్ధరణీయిల్ తీర్థమెడుతు కిண்ணத்தில் விடவும். ఓం శ్రీ మహాగణపతయే నమః కర్పూర నీరాజనం సమర్పయామి. మణి అడిత్తుకొండే స్వామికి కర్పూర నీరాజనం కాటవం. ఓం గణానాం త్వా గణపతిగుం హవామహే కవిం కవీనాముపమశ్రవస్తమం జ్యేష్ఠరాజం బ్రహ్మణాం బ్రహ్మణస్పత ఆన శృణ్వన్నూతిభిః సీదసాదనం. ఏకదంతాయ విద్మహే వక్రతుండాయ ధీమహి తన్నో దంతి ప్రచోదయాత్. మహాగణపతయే నమః కర్పూర నీరాజనం సందర్శయామి, నీరాజనానంతరం ఆచమనీయం సమర్పయామి ఎందు సొల్లి ఉద్ధరణీయిల్ తీర్థమెడుతు కిண்ணத்தில் விடவும். కయ్యில் పుష్పం అక్షత ఎడుతుకొండు పిள்ளையாரை ప్రార్థికవం. వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభ అవిఘ్నం కురుమే దేవ సర్వకార్యేషు సర్వదా ఎందు సొల్లి పిள்ளையாருக்கு పుష్పం అక్షதை போடவும். నమస్కారం செய்யவும். గణపతి ప్రసాదం శిరసా గృహ్ణామి. గణపతి ప్రసాదத்தை శిరసில் ధరித்துக்கொள்ள வேண்டும்.